இசை பாடும் செங்கலோடு விளையாடும் வெண்ணிலாவே, இசை பாடும் செங்கலோடு விளையாடும் வெண்ணிலாவே, உன்னோடாடவே என் மனம் நாடுதே. இசை பாடும் செங்கலோடு விளையாடும் வெண்ணிலாவே, உன்னோடாடவே என் மனம் நாடுதே. இந்த உலகமே உன்னாலே சுகம் காணும் போதிலே, இந்த உலகமே உன்னாலே சுகம் காணும் போதிலே, என் இதயம் அதே தனிமையினால் வாடுவதேனோ, உன்னோடாடவே என் மனம் நாடுதே. இசை பாடும் செங்கலோடு விளையாடும் வெண்ணிலாவே, உன்னோடாடவே என் மனம் நாடுதே. Bye.